பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே, நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே, நீ இல்லையே இனி நான் இல்லையே. ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும் முன்னாலே மெய்யானது உயிர் மெய்யாகவே தடையீது. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே.